நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கும் போவேன், கலெக்டருக்கும் போவேன். எனக்கு அதான் வந்து எனக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் உங்க சிலிண்டரோட பெரிய தலைவலி. அதாவது சாதாரணமா டிப்ஸுங்கிறத நம்ம பிரியப்பட்டு கொடுக்கறது 5 ரூபா டிப்ஸ், அது வந்து மெத்தமே மெத்தமால ஏறி கொண்டு டெலிவரி பண்ணா 10 ரூபா டிப்ஸ். இப்படித்தான் வழக்கம் பூரா நடந்துட்டு இருக்கிறது. ஒரு 10 ரூபா கேட்கலாம், தப்பு இல்ல. 30 ரூபா சேர்த்து கூட 40 ரூபா சேர்த்து கூட எப்படிங்க தர முடியும்? 40 ரூபா உங்ககிட்ட எப்படி? 342 ரூபா சிலிண்டருக்கு 365 ரூபா கேட்கிறாரு, எப்படி தர முடியும்? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? 15 ரூபாயா?